இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. மறக்குமா மாமை எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடமானேவா. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. பேடக்குயில் கூவையில உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். என்ன தவறு செஞ்சேனோ என் மாமா. வண்ண கிளி கைய தொட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழியே நானே. உள்ள மட்டும் வழியே நானே. இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சேவ பழக கள்ளச்சீரி பழக மறுக்க மனம் கூடுதில்லை. ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. அடிக்கிற காத்த கேளு அசையிற நாத்த கேளு நடக்கிற ஈடு பழகி மஞ்சச்சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே.